வளையோசை கல கல கலவென கவிதைகள் படிக்கிறது, குழு குழு தென்றல் காற்றும் வீசுது. சில நேரம் சிறு சிறு சிலியன சிறு விரல் படப்பட துடித்தது, எங்கும் தேகம் பூசுது. சின்ன பெண் பெண்ணல்ல வண்ண பூஞ்சோட்டம் கொட்டட்டும் மேலும் தான் என்ற காதல் தேரோட்டம். வளையோசை கல கல கலவென கவிதைகள் படிக்கிறது, குடு குடு தென்றல் காற்றும் வீசுது. சில நேரம் சிறு சிறு சிலியன சிறு விரல் படப்பட துடிக்குது, எங்கும் தேகம் பூசுது. ஒரு காதல் கடிதம் விழி போடும், உன்னை காணும் சபலம் வரக்கூடும். நீ பார்க்கும் பார்வைகள் பூவாகும், நெஞ்சுக்குள் தல்கின்ற முள்ளாகும். கண்ணேயன் கண்பட்ட காயம் கை வைக்க தானாகாரும். முன்னாலும் பின்னாலும் தளாடும் கல கலவென கவிதைகள் படிக்கிறது, குடு குடு தென்றல் காற்றும் வீசு. சில நேரம் சிலு சிலு சிலு என சிறு விரல் படப்பட துடிக்குது, எங்கும் தேகம் பூசுது. சின்ன பெண் பெண்டல்ல வண்ண பூந்தோட்டம் கொட்டட்டும் மேலும் தான் என்று காதல் தேரோட்டம். வடையோசை கல கல கலவென கவிதைகள் படிக்கிறது, குடு குடு தென்றல் காற்றும் வீசு. நீங்காதரிங்காரம் நான் தானே, நெஞ்சோடு நெஞ்சாக நின்றேனே. ராகங்கள் தாளங்கள் ஓட ராகாவுன் பேர் சொல்லும் பாரு. சிந்தாமல் நின்றாடும் செந்தேனே சங்கீதம் உண்டாகும் நீ பேசும் பேச்சில் தான். வடையோசை கல கல கலவென கவிதைகள் படிக்குது, குடு குடு தென்றல் காற்றும் வீசுது. நேரம் சிலு சிலு சிலு என சிறுவிரல் படப்பட துடிக்குது, எங்கும் தேகம் பூசுது. சின்ன பெண் பெண்டல்ல வண்ண பூந்தோட்டம் கொட்டட்டும் மேலும் தான் என்ற காதல் தேரோட்டம். வடையோசை கல கல கலவென கவிதைகள் படிக்குது, குடு குடு தென்றல் காற்றும் வீசுது.